வேதானந்திருக்கும் இந்திரர்கள் பார்த்த போதும் சத்பாதயுமரங்கராஜம் திரையன் பயுமருதபூரி பரிஷ்ரமம் தன் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனி கருணாரத்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமச்சீவாத யோகீஸ்வர குருபதயோ அர்ப்பித ஸ்வல்பபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாய புயம் பிராப்த மோட்சாஸ்தமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனிம் அபரம் சம்ஷ்டயே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ சதாத்மதீயாஹ தயாதரங்காந்தராக்கடாக்ஷாஹ்ரோத்ரேஷும்சாமுதம் க்ஷணந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்கிருதகாமதேஹம் துத்ரேயதிஷ்டருணயோருதாயமானாம் துல்யாம் த்வதீயமணிமூபரசஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதமிஷ்டவார்ஹாம் வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேஹி நீலாங்கலகிச்சீசுத்தமோச்சம் பாராட்டியம் ஸ்வம் ஸ்ருதிசரசிரசித்தமுஜாபயந்தி சோச்சித்தாயாம் ஸ்ரீ நிகழ்த்தவியா பலாத்கிருத்ய வந்தே கோதாபத்தை நம இதமிதம் போயே வாஸ்து போய அன்னவயர் புதுவை நாண்டாளாங்கற்கு பொன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்து சுடக்குடியே தொல்பாவை பாடியவர்களாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீவிட்டு சித்தகுலநந்தன கற்பவர்த்தி ஸ்ரீரங்கராஜந்தன யோக திருஷ்யாம் சாட்சா தீட்சாம் கருணையா கமலாமி வாண்யாம் கோதாமரணம் பிரபத்தியே அந்தர்ஜோதிமஞ்சலம் யோகதிஷ்டே சிந்தாரத்தம் சுலபவிகன சித்தி மோக்ஷாம் ரூபம் தீனாநாதம் தெய்வதம் தெய்வதாம் திவ்யச்சுதிபுரிஷதாம் திருஷ்யதே ரங்கமத்யே வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சர்வபந்தாம வைஜயந்தி விபூஷணம் அசாத்தியதாதக சுவாமின் அதாத்தியந்தவகிம்பதூதகிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ நாத்தியார் திருமாளிகையான ஸ்ரீவில்லிபுத்தூரே பூமி பிராட்டியின் அம்சமாக அவதரித்து எம்பெருமான் கண்ணனையே அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே மாணவர்க்கென்று பேச்சுப்படி வாழகின்றேன் கண்டாய் என்று ஒரு உறுதிப்பாடோடு தன்னை ஆயுர்வாடி கிருமியாக பாவித்துக் கொண்டு மாளிகை நோன்பு என்று வியாதித்தினாலே கிட்டானுபவத்திலே விடுகின்ற ஒரு உத்தாந்தம் சங்க தமிழ் மாலை. அதில் இரண்டாவது பாடலான வையத்து வாழ்வீர்கள் நானும் பாவிக்கு செய்யும் கிருஷிகளை கேள்கிறோம் பார்க்கலூர் பையத்து என்ற பரம அடிபாடி என்ற இடத்திலே சென்ற உபன்யாசத்தை நிறுத்தினோம். பார்க்கடூர் பையத்துயின்ற பரவன் வரை பார்த்தோம். பரவன் அடிபாடி அவனுடைய திருவடியை பாடுவது நமக்கு உத்தேசம். ஏன்னா நமக்கு அவனுடைய திருவடிதான் தாரகமானாலே உயர்ந்ததான திருவடி. அவனுடைய திருவடி எப்படிப்பட்டது என்று சுவாமி தேசிகன் தேவநாத பிரச்சாரத்தில் சாதிச்ச விஷயத்தையும் பார்த்தோம். பாஷாட நிர்மித்த போதன திருமதானம் என்று, அதாவது கௌதம சாபத்தினாலே கல்லூருவாக இருந்த அகல்யை சாபத்திலிருந்து விடுவித்ததான ஒரு திருவடி அந்த பெரிய பெருமாள் திருவடிங்கிறார் சுவாமி தேசிகன். அதிகாரங்கிறத அழகா அந்த திருவடியினுடைய பெருமையெல்லாம் வரிசைப்படுத்திய சொல்றார். புருஷகடமுடைய ஒரு காருணந்தன உடன் மருதமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன புரி தடவும் அளவில் உடலோன்றன மலரிய பிரிதானத்து வந்த மலர் மகள் கை வந்த மலர் போதில் சிவந்தன மறுபிறவி அருமுனிவர் மாவிற்கு செய்தன மறுமுறை வருவதோ விமானத்துறை அறமுடைய விஜய நமத்தேறி திகழ்ந்தன அகருடன பரமடிய அடிக்கழிந்தன அரிசமய மறிவரிய தாரத்தமர்ந்தன அடி குருவை நகர் முனிவர் மாவுக்கு அமைந்தன பெரியுடைய துளவ மலர் மீது கழிந்த விழுக்கறி ஒரு குமரனமே விற்கிறந்த விரல் சுழல் படையடைய விரிய தொடர்ந்த விடலிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே. அந்த திருவடி புனித காரியங்கள்லாம் இந்த பாட்டிற்கு விசேஷமாக அனுபவிக்கிறார் விஸ்தாரமா. அவருடைய அர்த்தங்களை பார்த்தா அழகா அது அப்படியே அதுல இருக்கிற அந்த ரசத்தை சம்பந்தப்படுகிற மாதிரி அண்ணமாச்சாரியார் ஒரு கீர்த்தனை குவிக்கிறார் ஒரு சரணத்துல. ரொம்ப கேட்டின் பாதமோ பிரம்மமூர்த்தனே நீ பாதமோ பிரம்ம கடிக்கின பாதமோ பிரம்மமூர்த்தனே நீ பாதமோ பிரம்ம கடிக்கின பாதமோ. ஒரே ஒரு சரணம் சாம்பிள் படிக்கணும். கமினி பாபமோ கழிக்கின பாதமோ பாபுதல நிதின பாதமோ கமினி பாபமோ கழிக்கின பாதமோ பாபுதல நிதின பாதமோ பிரேமபு ஸ்ரீ சசி விஜிகேரி பாதமோ பாமிலி சூரகமு சுவாமி தேசிகன் சாதிக்கிற விஷயத்தை அப்படியே சொல்றாரு. இந்த காமினி பாதமும் கடிகின பாதமும் அகலியினுடைய பாதத்தை போக்கினது பாமுதல நிதின பாதமும் அவர் விசேஷமா அங்க அடவுலக பட வழிய வாய் ஆடிக்கடிந்தன விஷயம் பிரேமபூர் ஸ்ரீசதி பிச்சிகேடி பாதமும் மலர் மகள் கைவருடன் மலர் போதிச்சு வந்தன இந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே பின்னிட்டு வந்து வரதுனால அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டதான உயர்ந்த திருவடி பார்க்கிறவர்கள் பையன் சுயந்திர பரவான் அடிபாடி பாடுவது என்பது பாடினா கம்பல்ஷன் இல்லை உங்களை நிர்பந்தப்படுத்துறது இல்லை பிரீதிக்கு போக்கு வீடாக பாடுறதுன்னா அதுல அவளுக்கு துறை அந்த எம்பெருமான் திருவடியை பாடுவது என்பதிலே எப்படிதான் ஒரு பிரீதி அடிபாடி நெய்யும் நோம் பாடணும் அப்படிங்கிறார். நெய்யும் நோம் பாடணும்னா திருவாரிப்பாடியிலே எதேட்டமாக இருக்கின்ற பொருளை தாங்கள் விடுவதாக சொல்றார். ரொம்ப முக்கியமான நனவில் செய்ய வேண்டிய விஷயம் அது. ஒரு பிரதம் இல்ல காசிக்கு போறா சில பேர் காசியில போய் ஏதாவது விட்டுட்டு வருதுன்னு ஒரு சம்பிரதாயம் ஒரு கரிகாய் விடுறது பழத்தை விடுறது தனக்கு எது பிடிக்காத விட்டுட்டு வரக்கூடாது எது ரொம்ப இஷ்டமோ அதை விட்டுட்டு வரணும். அது மாதிரி நமக்கு சமர்த்தியா இருக்கிற விஷயம் ஏன்னா ஒரு ஏகாதசி ஒரு தினம் எடுத்துனோம்னா ஏகாதசி இன்னைக்கு நிறைய சமர்த்தியா விஷயங்கள் இருக்கிற பொழுது அந்த இங்கெல்லாம் கிரகத்தில் ஏதாவது அதிதிகள் வந்திருக்கா பெரிய விருந்து நடந்துட்டு இருக்கு எதற்கான பண்ணி போட்டுருக்கா என்ன கூட எது இருந்தாலும் நம்ம சுத்தியோட சமர்த்தியா ஆகாரம் இருந்தாலும் அன்றைக்கு தினம் ஒன்றும் ஆகார உட்கொள்ளுடைய விரதம் இருக்கு அது ரொம்ப முக்கியம். இல்ல எங்கேயோ போனா வெளியூர்ல போய் மாட்டினா பட்டு இருக்க நேர்ந்தது அந்த ஏகாதசி விரதம் இருந்தேன்னா அதுக்கு பலன் உண்டு யாதிச்சிகமா இருந்தாலும் ஆனாலும் அப்படி இல்லை. அதனால இவர்களுக்கு எது சமர்த்தியோ அங்கு ஆயர்பாடியில அதை வேண்டாம் நெய்யுண்ணோம் பாடுணும் அது எப்படி அனுபவிக்கணும் பாடி நெய்யுண்ணோம் பாடுணும் பரவாயில் பாடி நெய்யுண்ணோம் பாடுணும் ஏன்னா பரவாயில் பாடியாச்சு அதுக்கப்புறம் வயது நிறைந்து விட்டது அப்படியே புல்லது அதுக்கு மேல நெய்யோ பாடோ அதுக்கு தேவையில்லை உண்டாருக்கு உண்ண வேண்டாவிலே வேட்காது அதாவது உண்டு விட்டதுனாலே இனி உண்ணவில்லை பரவாயில் பாடுவதே தங்களுக்கு உணவு என்கிறார்கள். பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் நெடுமகேடு மறந்தாய் நிர்மல நெறியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுர வேண்டா கூரை சோறு இவை வேண்டுவதில்லை கூரை சோறு இவை வேண்டுவதில்லை. அதே பதிகத்திலே பிரியாணவர் மேலே வச்சு கண்ணான் முகனை படைத்தானே கரணாகரியாய் அடியே நான் உண்டாள் பையாவது ஒன்றில்லை ஓவாதே நமோ நாரணா என்று எண்ணா நாடும் இருக்கை சாம வேத நான் மலர் கொண்டு உன் பாதம் நன்னா அன்று எனக்கு அவை பட்டியினாலே. கண்ணா நானூரை படைத்தானே காரணா கரியாய் என்ன அடியே நான் உண்ணாமல் பசியாவது ஒன்றில்லை. என்னைக்கு ஆகாரம் சாப்பிடானால் பசியன் அல்ல. என்னைக்கு நான் பட்டினி தெரியுமா? ஒவ்வொரு நமோ நாராயிருந்து எண்ணானாலும், அதாவது என்ன சொல்றாருன்னா, அட்டாட்சத்தை என்னைக்கு சொல்லவையோ அதை மந்திரபுட்பம் சமர்ப்பித்து திருப்பிக்கு சாம வேதங்களையா மந்திரபுட்பம் சமர்ப்பித்து எம்பெருமானுக்கு திருவாரம் செய்ய முடியாமல் என்னைக்காக ஒரு நாள் ஏற்படுத்துதுன்னா தத்துருவாய் இருக்கிறார். அப்படி ஏற்பட்டு நானா பண்ணாமல் இருக்க மாட்டேன். நிர்பந்தத்தால இந்த மாதிரி ஏற்பட்டுன்னா அன்னைக்குதான் நீங்க பட்டினாங்க. ஆனா பகவன் நாமா கீர்த்தனம், பகவன் நாமா சொல்வது அதுதான் ஆகாரம். அது இல்லைன்னா அதுதான் பட்டினாங்க. நான் ஒண்ணும் சொல்லும் தின்னும் எல்லாம் கண்ணன் இருக்கின்ற அதிகாரிகளாயிருந்தாலே அப்படி சொல்ற நெய்யுண்ணும் பாலுண்ணும் நெய்யுண்ணும் பாலுண்ணும். ஏன்னா நமக்கு பகவன் நாமாதான் ஆகாரம். சிஷனை பார்த்து என்ன கேட்கிற, வெளியூருக்கு பிரயாணம் போனா வெளியே போச்சு வெளியில சாப்பிட வேண்டியதுக்கெல்லாம் ஆகாரங்களாம் மூட்டை கட்டிட போறவன் பெரிய பிரயாணம் இருக்கு. சிறுவன் யாத்திரை கடைசியில அந்த யாத்திரைக்கு ஓனங்கிறதான வழித்துணை ஏதாவது தயார் பண்ணி வச்சுக்கொண்டாவன் என்ன வச்சிருக்கேன்னா சொல்ற பாதேயம் புட்டரி காட்சி ராமன் கீர்த்தனாமிரதம். அதுதான் பாதேயம். அப்படிப்பட்டதான நெய்யுண்ணும் பருண்ணும்னா பாலுண்ணும் யோசிச்சு பார்க்கணும். பால் குடியோன்னு சொல்லியிருக்கிறோம், பால் உண்ணோங்கிறாளே ஏற்று சொல்றான். அதுக்கு வியாக்கியான சொல்றான், இடைச்சி பெண்ணாக தன்னை பாதிப்பதினாலே என கற்பசூத்திர வியாக்காதாவான விட்டு சித்தருடைய திருக்குமாரத்தியாக இருந்தாலும் இங்கு பாவனை மனதில எண்ணத்து எப்படி இருக்குன்னா ஆயுர்வாதி பெண்ணாக நினைக்கிறான், நினைவு முதிர்ச்சி. ஆகினாலே இடைச்சி பெண்ணாக பாதிப்பதினாலே அவருடைய இடைநிலை இடையுடை இடை பேச்சு முடி நாற்றும் ஆயிற்று அப்படின்னு அவருடைய அப்படியே இடைப்பெண்ணாக ஆயிட்டாளாம். ஆனாலும் தருவதில்லை. அதான் நெய்யுண்டோம் பால் உண்டோம். நெய் உணவுகளை பால் உணவில்லைன்னா எதனால சாப்பிடலைன்னா எதனால் சாப்பிடலைன்னா உடனே கிட்டதுக்கு மனசு இறங்காத ஆண்டுதான் ஒரு விஷயம் கேட்கவா சொல்றான். ஆயுர்வேதியர் இடைவெளித்திற்கென்றாக இருந்தவர் வைசியர் வீட்டு கன்றால் போல் ஆனாயிலே. அதாவது இடையர் வீட்டுக்கன்று வைசியர் வீட்டுக்கன்று மாடுகள் வளர்க்கிறான் இடையர்கள். இடையர் வீட்டில் இருக்கிற மாடுகள் கன்று அவுத்து விட்டா அது இஷ்டப்படி பால் குடிக்க விட்டுருவா. அதுக்கு நிறைய இஷ்டமா பால் சாப்பிடணும். வைசியர் வியாபாரி அவர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் அது பால் குடிச்ச உடனே இந்த கன்று வீட்டு கட்டிடுவா. ஏன்னா எத்தனை பால் வித்தாவாளி வியாபாரம். முதல்ல எப்படி இருந்தாலும் கிட்டார் ஊர்ல நோம்புல இறந்து இறங்குவதற்கு முன்னாலே இணைய வீட்டுக்கன்று மாதிரி நிறைய நெல் நெய் பாலெல்லாம் சாப்பிட்டு இருந்தான். இது நோம்பிலே இறங்கியவாறே என்னாச்சுன்னா வைசன் வீட்டுக்கன்று மாதிரியான அப்படி. ஏன்னா நெய் உண்ணவில்லை பால் உண்ணவில்லைன்னா கிட்டனுடைய அனுக்கிரகம் விரைவாக கிடைக்கும் என்றுதான் எண்ணம். ஏன்னா நீங்க சிவன் திராவிட பார்த்தா விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் ஆனதும் விபீஷணுக்கு வெங்கராஜ்யத்தை கொடுத்தார். விபீஷன் அங்க இருக்க எல்லாருக்கும் தனக்கு விருந்து உண்ட வேண்டும், விருந்து வைக்கணும், எல்லாருக்கும் பரிசெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப சக்கரவர்த்தி திருமணம் சொன்னா வானரங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும் எனக்கு ஆட்சேபம் இல்லை, ஆனா எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன காரணம்னா நம்ம இஷ்டானம் பகுமதம் பத்ராணி ஆபரணிக்க தம்பிதார் கைகையி புத்திரம் பரதம் ராத்ருவத்சலம் நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணி ஆபரணிச்சா. ஏன்னா என் தம்பி பரதம் 14 வருஷம் முடிஞ்சதை நான் வரலன்னா பாதுகை அவன் தலையிலே தலங்கி காத்துருக்கான். நான் 14 வருஷம் முடிஞ்சு சூடுவதற்கு போலேன்னா அக்னியில் இறங்கிடுவேன் சொல்லியிருக்கான். எனக்கு அவனை பார்க்கிறவர்கள் நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணி ஆபரணிச்ச தம்பினா கைகையி புத்திரம் பரதம் பிராதம் வஸ்திரம் வால்மீகி. அது மாதிரி தன்னை சேர்ந்தவர்கள் தனக்கு பிரியமானவர்கள் அந்த மாதிரி அவள்லாம் ஒண்ணு சாப்பிடலன்னா இவருக்கு மனசு வருத்தம், தானே சாப்பிடணும்னு என்ன பண்ணியா பகவானுக்கு. அப்படி பகவான் தன்னை சேர்ந்தவர்களிடத்திலே இருக்கான். நாட்கால நீராடியே அப்படித்தான் விடியற்காலையும் ஸ்நானம் செய்யணும்னா விடியற்காலையும் பஞ்சபட்ச உடற்காலத்துல பஞ்சபட்ச உடற்காலத்திலே வைகரை போகுது. அதனால பாவன் அடிபாடி நெய்யுண்டோம் பால் உண்டோம் நாட்காலே நீராடுவானே. ஏன்னா அப்படி பச்சை பச்சை உடற்காலத்தை நீராடினால் பகவுக்கு போய் விரைவாக கிடைக்கணும் ஆசைப்படுறாங்க. ஏன்னா பாவம் இந்த பெண்கள் இப்படி நல்ல பனியும் குளிரையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் விடியற்காலையிலே நீராடுகின்றார்களே என்று பகவான் ரொம்ப கற்பையோடு இருப்பார். இதுவும் சிவன் திராமணத்தை பார்த்தோம்னா ஆரண்ய காட்டத்தில் பச்சை பெருமாளும் விடிய பெருமாளும் மாரிய மாதம் கோதாவரியில் ஸ்நானம் பண்ணிட்டு பச்சை பச்சை உடற்காலத்தில் விடிய காலத்தில் விடிய காலம் போனவனே இருக்கும் சிவன ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க வருகின்ற வேலையில லக்ஷ்மணன் திடீர்னு ஹோன்னு அழுதான். பெருமாள் கேட்டார், என்ன லக்ஷ்மணா என்ன சமாச்சாரம்? அப்ப லக்ஷ்மணன் சொன்னாங்க, நம்ம எல்லாரையும் விட கை கை பிள்ளையான பரதன் அப்பாவுக்கு ரொம்ப பிரீத்திக்கு பார்த்திருப்பார்கள். அங்கே பிரதமாரோ பேங்கிறார் வாங்கி ஏதானும் உயர்ந்த பொருள் தேவரா பெற்று வருவான். உயர்ந்த பொருள் பாடி அதை உட்காந்துக்கணும். ஏதாவது கிடைச்சுன்னா மடியில அவனை பரதனை உட்காந்து வச்சு அவனை மூலம் சீராட்டு வரான். கை கை புத்திரன் கருத்துறான். அப்படி அப்படிப்பட்ட சுகவாசியான பரதன் இப்ப இந்த குளிர்ல பஞ்சபஞ்ச உடற்காக எழுந்திருந்து நாம கோதாவரிலிருந்து போயிட்டு வரது பிரிச்சு இல்லை. ஏன்னா எதனால இதை சொன்னாங்கன்னா ராமபுரா லக்ஷ்மண் பார்த்து சொன்னாராம், லக்ஷ்மணா எனக்கு தாண்டா குதிர்வாட்சி பரிபாரணம், நான் வரவேண்டி இருந்தது காட்டுக்கு வந்தேன் இந்த குடலையோ பாக்கி இந்த கட்டங்கள் தான் அனுபவிக்கணும்னு எனக்கு தான், உனக்கேண்டா நீ ஏண்டா வந்தேன். அப்ப இதை சொல்லிட்டு சொன்னா உடனே இந்த மாதிரி அவன் நீராடுவாரே கொஞ்சம் கொஞ்சம் உட்காலத்துல வரதன் எனக்கு அதை நினைச்சே நான் சொன்ன என்ன போய் நீங்க கூட வந்ததுக்காக எப்படின்னா கொண்டாடுறீங்களே சொர்க்கத்தை ஜெயிச்சவன் இங்க பதம் போட்டா பார்க்கணும். தவம் பிராத்ரா நம்முடைய சகோதரனான பரதனாலே சொர்க்கம் ஜெயிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கணும். தவம் பிராத்ரா உங்களுடைய பிராதாவான பரதனாலே சொர்க்கம் ஜெயிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஜிதஸ்வர்கா தவம் பிராத்ர பரதேன மகாத்மனா. ஏன் இப்படி சொன்னார்னா விசேஷமா சொன்னார். ஏன்னா இப்படி சொல்றேன்னு ஒண்ணுமில்லை, நீங்கள் வந்து காட்டுக்கு வந்து மறுபடி தெரித்து ஜடை தெரித்து பச்சை பச்சை உடற்காலத்தில் இருந்திருந்து நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு வர கோதாவரியில அவரும் என்ன பண்றான், பரதன் முனிவேக்கதாரியாக அவன் தலையில படுத்துக்கிறான், அவனும் ஜடை தரிச்சுட்டு இருக்கான், மறுபடி தரிச்சுட்டு இருக்கான், பாதுகை ராஜ்யத்து ஆடலா சொல்லிட்டு பாதுகா சேவகனா இருக்கான். அது மாத்திரமில்ல, ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகபிரமன் சொல்ற அவ என்ன ஆகாரம் சாப்பிடான் தெரியுமா, எவைங்கிற தானியத்தில் கோமூத்திரத்தை பாக்கம் பண்ணி அது ஆகாரம் சாப்பிடறான். அபராதத்தில் ஸ்நானம் பண்றதுக்கு போறான். ஏன்னா பொழுது விழுந்து இவர் ஸ்நானம் பண்ண போட அயோத்தியில் இருக்கிறவான்னா ராமனை காட்டுக்கு வச்ச பாதிக்கு புனேந்தி ஸ்தானம் தேவையான கேட்பாளையும் பயந்து அபராதத்தில் ஸ்நானம் பண்றான்னா அவன் தான் சொர்க்கத்தை ஜெயித்தவன். நீங்க சோத்திரம் பண்ணணும் அவனா பண்ணணும். ஜிதஸ்வர்க்கு தவபிராத்ரா பரதேன மகாத்மனான்னு அழறான். அதாவது ஏன்னா பகவானுக்கு தன்னை சேர்ந்தவர்கள் தனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் தன் அன்புக்கு பாத்திரமானவர்கள் பிரீத்திக்கு பாத்திரமானவர்கள் சிரமப்படுறான்னு அவரால் தாங்க முடியாதான். அதனால நாட்காலை நீராடி ரொம்ப உரிய காலத்தில் எழுந்து நீராட்டத்திற்கு போனோம்னா உடனே கிட்ட பாவம் இந்த பொருள்கள்லாம் நமக்காக இப்படி எல்லாம் பண்றாளே ரொம்ப விரைவாக அனுகிரகம் பண்ணுவாங்கிறதுக்காக அப்படி இருந்த நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் புரியோம் மையிட்டு எழுதோம். அதாவது மைய மை மலர் இதெல்லாம் போகத்துக்கு குறித்தான ஒரு விஷயங்கள் மாத்திரம் இல்லாமல் சௌகரியத்திற்கு அதிகமாக இருக்கிற விஷயங்களும் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் என்னன்னா இப்ப நோன்பு விரதமாகியனாலே இதெல்லாம் நாங்க விரதத்துக்கு பண்ணாங்கிறதுனால வெத்த காலத்துல இதெல்லாம் தியாகம் பண்றோம்னா மையிட்டு மையிடுவதுங்கிறது நீங்க பார்க்கலாம். கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு மையிட்டா பார்க்கிறோம், மையிட்ட கண்ணால பார்க்கறதுக்கு வேத மந்திரத்தோடு பார்க்க சொல்றது. அந்த பெண்ணும் பிள்ளையும் முதன் முதல்ல அப்பதான் முதல் முதல்ல சந்திக்கிறதா இருந்தா அப்ப என்னன்னா இந்த மையிட்ட கண்ணாலே பார்த்து மந்திரத்தை சொல்லிட்டு என் பெண்ணை நாம் ஒருவருக்கு ஒருவர் இப்ப பார்க்கின்ற நேரம் பிரதமர் டாக்டர் பேரு இந்த நேரமானது நல்ல நேரமாக இருக்க வேண்டும், நல்ல சமந்திகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும், சௌபாகியங்களை கொண்டு வர வேண்டும், மங்களங்களை கொண்டு வர வேண்டும், கோரமான பார்வையா இல்லாமல் இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லி ஜீவசு, அதாவது ஒரு வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் தீர்காயுமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அப்படி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு அந்த மையத்தை கண்ணால் பார்க்கணும். அந்த கல்யாண மந்திரத்துல விசேஷமா விவாக மந்திரார்த்தம் பார்த்தோம்னா, அதாவது மையத்தை கண்ணால பார்க்கறது, இவாள்லாம் இவாள்லாம் பெண்கள் மையத்தை கொண்டு இருப்பது எதுன்னா அழுகிற்காலும் சரி மங்களத்திற்காலும் சரி மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நான் முடியும். நோன்பு முடியவரே நான் மையிடுவதில்லை மலரிட்டு முடிவதில்லை, கண்ணன் வந்து மையிட்டார் ஆனால் இழுவோம் என்கிறாள், அவன் வந்து பூச்சூட்டுவாராயிரம் சூடுவோம் என்கிறாள். அதாவது நாமாக வரக்கூடியவர்கள் மையெடுக்க மாட்டோம், மலரும் தலையில சூடிக்க மாட்டோம். கண்ணன் வந்து பிரியத்தினாலே அவன் மையிட்டு விட்டான்னா மையிட்டுகிறோம். அவன் சொல்லிச்சே எதற்கும் செய்யாதன செய்யும், செய்யாதன செய்யும்னா முன்னோர்கள் இதுவரையில் எது செய்யலையோ அது நாம செய்ய மாட்டோம். நம்முடைய பூர்வர்கள் போன வழி, பெரியோர்கள் என்ன வழியை காமிச்சிருக்காளோ அந்த வழியில் போவோம், செய்யாதன செய்யும். இன்னொன்னு முக்கியம் முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவதாந்திரர் ஸ்மரணம் செய்ய மாட்டோம். என்ன சுவாமி தேசிகன் தரித்திரத்தை சாதிக்கிறார், பிரபத்தி பண்ணிட்டாச்சுன்னா அதுக்குறும் பண்ணிதான பாபங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது பிராயச்சித்தத்தினால போயிடும். ஆனா ரெண்டு விஷயங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணாலும் போகாதுன்னு, ஒன்னும் தேவதாந்திர ஸ்மரணம் பிரபத்தி பண்ணிட்டவன், மற்றொன்று பாகவத பிரச்சாரம், இது ரெண்டுக்கும் பிராயச்சித்தே போகாது. அதனால செய்யாத செய்யணும்னா தேவதாந்திர ஸ்மரணம் செய்ய மாட்டோம். அப்புறம் ஆச்சாரிய முகேன பெருமாளை ஆசிரியப்போம், வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் பாதம் பணிந்து நாம செய்ய, அதாவது செய்ய ஒன்றும் செய்வதில்லை. பெருமாளை தவிர வேற இதர தேவதைகளை ஆசிரியக்க மாட்டோம். அந்த பெருமாளை ஆசிரியப்பதும் ஆச்சாரிய முகேன வேதம் வல்லார்களை கொண்டு இந்த தேவதாந்திர ஸ்வரத்துக்கு நம்மாழ்வர் அழகா ஒரு பாக்கம் பார்க்கணும். என்னன்னா அந்த பராமுக நாய்க்கு ஒண்ணு எம்பெருமானை நினைத்துக் கொண்டு பிரயோஜனத்திற்கு என்னமோ பண்ணி பார்க்கலாமாக்க வைத்தியங்கள்லாம் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ள நாமே மனநிலையை கொண்டு பாருங்க, எத்திருந்தான் பித்தம் தெரியும்னு என்னவனா யார யார சொல்றாலும் இதெல்லாம் பண்ணிடுறேன். அதான் தேவதாந்திரங்களுக்கு எல்லாம் போறது எல்லாம் பண்ணா பாருங்க. பெருமாள்கிட்ட பூர்த்தியான நம்பிக்கையோடு பெருமாள் திரும்பியே ஆசிரியத்து அவன் ரட்சகன் அவன் நம்மை காப்பாற்றுவாங்க நம்பிக்கையோடு செய்யணுங்கிறத நம்ம அவசரத்துல அந்த அம்மா அம்மாவை பார்த்து தோழி சொன்னாலாம், இது காண்மின் இக்கட்டுக்கொண்டு நீர் எதுவான் செய்து அங்கோ கள்ளும் இறைச்சியும் தூவேன் மதுவார் துகாரி முடிமாயப்பிரான் கழல் வாழ்த்தினால் அதுவே இவர் உற்ற நோய்க்கும் அருந்தாகுமே. இது காரணமின் நன்மை இக்கட்டு வீச்சு சொற்கொண்டு யாரோ வரா மந்திர மந்திர வரதையே வந்துடுவா. ஏதாவது தேவதைகளுக்கு கிருத்திர தேவதைகளுக்கு எதுவாக செய்து அங்கோ கள்ளும் இறைச்சியும் தூவேன் அதுக்கு படைக்கிறதுக்கு கண்டு இறைச்சி எல்லாம் படைக்கணும், அது ஏதோ கிருத்திர தேவதை அதுக்கு இதை பண்ணா சரியாகணும்னு சொன்னா அதெல்லாம் கேட்காங்களோ, மதுவார் துராயும் வாழ்த்தினால் கடல் வாழ்த்தினால் அதுவே வளர்த்து நோய்க்கும் அலுவலிருந்தாருமே. அது மாதிரி எப்படின்னா தேவதாந்திர ஸ்மரணம் தேவையில்லை கூடாது, செய்யாதன செய்யும்னா செய்யாதன செய்யும் செய்ய மாட்டோம், அது செய்வோம்னு பண்ணிடக்கூடாது. செய்யாத ஏன்னா அசாரம் பண்ணிட்டு செய்யக்கூடாது, செய்யாதன செய்யும் எது செய்யக்கூடாதோ அதை நாம் செய்ய மாட்டோம், தேவதாந்திர ஸ்மரணம் செய்ய மாட்டோம். அதுக்கப்புறம் ஆச்சாரிய முக்கிய பெருமாள் என்று இருப்போம், வேதம் வல்லவர்களை கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பண்ணிட்டு. அப்புறம் தீக்குறளை சென்றோதும் குரலை, குரலைன்னு சொன்னா குரல் இல்ல தீக்குரல் தீக்குரலை, குரலைங்கிற பதம் என்னன்னா கோடு சொல்லுவதுன்னு சுவாமி தேசிகன் எதிராக சத்தியத்தில் ஒன்று சொல்றான், நாக்கு ரொம்ப கெட்டு போயிருந்தது தன்னை பத்தி நைச்சாரத்துக்காக தான் நிறைய பண்ணுவார், தான் பண்ணாது நாமெல்லாம் பாபங்கள்ல பண்ணாமல் அதை வந்து நினைக்க மாட்டோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம சம்பிரதாயத்தில் எதிரிகளை பார்த்து பாபங்களையும் கூப்பிடுறதும் இல்லை, செய்யாத பாவத்தை தங்கள் மீறிட்டுக் கொண்டு சொல்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம். இங்க சொல்லிச்சு தேசிய சாதிக்கிறார், பருஷாதிவாத பரிவாத பைசுனம் பிரபந்தித்த பூத பதனீய கொண்டீனம் சொதஜய மமத்யசுவக சரஸ்வதி எதிராக கீர்த்தி கதகு விசோதித்தாக. பருஷ அதிவாத பரிவாத பைசுரன் பிறரை பத்தி தோஷம் சொல்றது, பிறரை பத்தி நான் கோழி சொல்றது, பருஷமா பேசுறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப குடும்பமா பேசுறது. பருஷ அதிவாத பரிவாத பைசுரன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நாட்டு போவும் அழுக்கா போயிருக்குது. இந்த அழுக்கு போட்டு தேக்கா கொட்டேன்னு ஒட்டது அழுக்கெல்லாம் போக்கும். அது மாதிரி இதுராஜபடியான விசுத்திகள் என்ன நாக்க நனாப்படுத்தி அழுக்கெல்லாம் போக்கிட்டு அப்படி தன்னப்பத்தான் சொல்றார். தீக்குறளை சென்றதுன்னா காரணம் இல்லாம அந்த பதத்தை பார்க்கணும். தீக்குறளை சென்று ஓதும், அதாவது பிறர் பத்தி தூஷிக்கிறவா இந்த கோல் சொல்றவா ரொம்ப காரியமா வருவா நம்ம தேடி தெரியாது. சுவாமி உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு நாம ஏதோ பேர காரியமா இருந்தாலும் நம்ம அட்டன்ஷன் தன் பக்கம் திருப்பி தேவையில்லாத விஷயத்தை காலையில் போட்டு போது சில பேர் குணம் பார்த்தேன்னா அதுதான் குரலை சென்று ஓதும் நாங்கள் ஆச்சரியமா இருந்தான் மாதிரி சொல்றது இல்லை. என்ன அர்த்தம் வியாக்கியான இருக்கிற என்ன ஆச்சுன்னா பத்து பத்து மாதம் பிராட்டி அசோகவனத்தில் இருந்து ராட்சசிகளை பிடிக்கப்பட்டவள் பின்பு ஏகாந்தத்தில் இருக்கின்ற போது பெருமாளிடத்தில் ராட்சசிகளை பற்றி ஒரு வாரத்தை தவறாக சொன்னாள் இல்லை. பாருங்க பத்து மாதம் பத்து பன்னெண்டு மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் அசோகவனத்தில் ராட்சசிகள் ஏகாட்சி ஏகர்மி வால்மீகி வர்ணிக்கிறார் சுதகாணத்தை அவ படுத்துறவாறு தாங்க முடியாம கதிரா சீத்தைங்கிறா சொல்றதுக்கு பார்த்தா இத்தனை பாடுபடுத்தினாரே பின்னால ராமனோடு சேர்ந்த போது ஏகாந்தத்தில் இருந்துச்சு அவ படுத்துற பாட்டு தான் சொல்லுவானா சொல்லியிருப்பானா தீக்குறளை சென்றோம். ஒரு நாளைக்கு காலம்பு ஆபத்துக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பி வரத்துக்குள்ள திரும்பி வரும்போதும் இந்த பூரா நடந்த விஷயங்கள் வீடுகள் பாருங்க என்ன பாடுபடுறது அதுதான். அதனால பகவானே பிராட்டி சொல்ற வார்த்தை சொல்றார் சுந்தரகாண்டத்துல நுமந்த காதோ மிருகரூபாரி மா அல்பாக்கியே ததானி எதிராரிய புத்திர விசசஜமூட ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் சே நான் பண்ணி என்னுடைய சதவீதத்தை நான் பண்ணி அங்கே சொல்லுங்க நல்ல காரியத்துக்கு கொடுக்கணும். ஆனா கொடுத்துட்டு கொடுத்துட்டு வெளியில விளம்பரப்படுத்தக்கூடாது. என்ன சாஸ்திரம் என்னன்னா யஜ்யோ அனுர்தேன க்ஷரதி தர்ம க்ஷரதி கீர்த்தனாது. தர்ம கீர்த்தனாது க்ஷரதி. ஒரு டியூப்லைட் வாங்கி டொனேட் பண்ணப்பட்டார் சார் ஒரு கோவில்ல. அந்த டியூப்லைட் இப்படி விழிச்ச வழியில் தெரியாத அளவுக்கு எனக்கு போயிட்டுல இப்படி பேரே பிரச்சனை. நாம பண்ணின தர்மத்தை வெளியில பிரகாசப்படுத்தினா அது க்ஷரதி அழிஞ்சுவிடலாம். அதனால நல்ல காரியத்தை கொடுக்கணும், கொடுத்தது பிரதிநிதி சொல்லக்கூடாது. ஐயம்னா என்ன பிச்சைனான, பிச்சைகள் பிக்ஷைன்னு சொல்லிட்டு ஐயம்னா புண்ணிய காலத்திலே புண்ணிய கஷேத்திரத்திலே பாகவதற்கு கொடுப்பது ஐயம். கொடுக்கு நல்ல மனிதர்களுக்கு உயர்ந்த மனிதர்களுக்கு நல்ல கஷேத்திரத்துல நல்ல காலத்துல நல்ல தீர்த்தகரையில நல்ல விசேஷ காலங்கள் இருந்ததுன்னா நம்ம கொடுத்தா அது ஐயம். பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகளை கொடுப்பது பிக்ஷை, ஐயமும் பிச்சையும். அதான் சொன்னால் சமுத்திரம் கொடுக்கறது இல்ல, சமுத்திரம் கொடுக்காதனால என்ன இருக்கு, கீழே இருக்கு. மேகம் கொடுக்கிறது மேல இருக்கு, வசந்த இருக்கு. அதனால கிருஷ்ணன் போடுது. அதனால விசேஷமா கொடுக்கிறது நல்லது. திருமங்க அதான் மோதி சொன்னேன், அவள் ஆச்சாரியர்கள் அவெல்லாம் ஆழ்வார்கள்னா தங்களை பத்தி தப்பா சொல்லிப்பா, அடுத்தவள சொல்ல மாட்டா. அவர் நமிச்சாரண்யத்துக்கு போற நமிச்சாரண்ய பெருமாள் உபலசாதனம் பண்ணச்சே தன்னை பத்தி நொந்துட்டு சொல்றான். இடும்பயாளர் புண்டு இடுகிறோ சுற்று என்று இறந்தவர்க்கு இல்லையே என்று நெடும் சொல்லால் மறுத்த நிஜமே நந்தோ நினைக்கிறே வினை பயன் தன்னை கடும் சொலார் கடியார் கலார் தவறால் படுவதுவோ குடுவிலை இறங்கி நடுங்கி நான் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைவிஜாரண்யத்துந்தாய் இடிந்தயாரன புண்டு இடிவு நோத்துற்று என்று இறந்தவர்க்கு ரொம்ப கட்டுப்பட்டு வந்து இடிமினோ குடும்பம்னு இறந்தவருக்கு கை நீட்டி யாசித்தவருக்குன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா, குடும் சொலா மறுத்த நீச்சலி. சாதாரணமா இனிமையான ஜெயிக்க மாட்டேன், குடுமையா தான் அப்ப மறந்து போயிட்டேன். இப்ப போனா பின்னால போனா காரணம் தவறான படுவதோ குடுவிலை செய்தி போய் எம பிளத்துல போய் நான் படுற பாடுக்கு ஞாபகம் வந்தது, அது பயம் வந்தது. நெய்ச்சாரணத்தில் இருக்கின்ற பெருமானே அதை நினைச்சு ஒரு திருவடி அடைஞ்சேன். அதேபடி திருமலைக்கு போற திருமங்காய்வாத்தியம் ஒன்றேன் பொருளை குறிக்கோன்றில்லாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உழைத்து அறியேன் குன்றே மேகமழில் குளிர்மாமழை வெங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருடே ஒன்றேன் பொருளிலே குறிக்கோள் ஒன்றில்லாமையினால் என்றேந்தார்க்கு இனிதாக உழைத்து அறியினார். என்னைக்கோ தேவையே கேட்டான், இனிதான் இல்லைங்கிறது இனிமே சொல்லுகிறான். அதனால எனக்கு நீ ரட்சிக்கணும்னு திருவேற்ற பிரார்த்திக்கிறான். அப்படி கொடுக்கணும், கொடுப்பதுங்கிறது மனப்பூர்வமா கொடுக்கணும். அதனால ஒவ்வொருத்தங்கிற பல கடையில் கொண்டாங்க ஐயமும் விஜயம் ஆந்தரையும் கைகாட்டி உயிர்வான்னு உகந்து இந்த உகந்துங்கிற பருத்தை செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் உகந்து அடிபாடி, உகந்து நாட்காலே நீராடி, உகந்து ஐயமும் விஜயம் ஆந்தரையும் கைகாட்டி செய்ய செய்யலாம். உகப்போடு செய்யணுங்கிறது அந்த உகந்துங்கிற பலத்தை எழுத்துட்டு செய்ய வேண்டியதுக்கு செய்ய வேண்டியது விட வேண்டியது ரெண்டு சொல்றாங்க. கிருத்தியா கிருத்திய மோதே சொல்லணும், செய்ய வேண்டிய காலத்தில் உகப்போடு செய்யணுங்கிற உகந்துங்கிற பலத்தை எழுதுக்கலாம். அப்படி ஐயமும் விஜயம் ஆந்தரையும் கைகாட்டினா ஆந்தரையும் கைகாட்டுங்க ரொம்ப விசேஷம். எப்படின்னா அவர்கள் போருங்கிற வரைக்கும் கொடுக்கணும், கிட்ட என்னாவது உள்ளளவும் கொடுக்கணும். அவர்கள் போகும் போதும் சொல்ற மாதிரி கொடுக்கணும். சர்வத்தையும் கொடுத்துட்டு நான் ஒன்னும் கொடுக்க முடியலேங்கிற மாதிரி என்ன மனசுல இருக்கணும், நான் கொடுத்தேங்கிற அன்பாக கொடுக்கக்கூடாது. அவர் சுவாமி தேசிக்க நீ எதுவும் சேர்த்து ராஜாக்களை அதாவது விதத்துல வர்ணிக்கிறார். அதாவது அவன் என்ன பண்ண காளிதாசன் ரகுவம்சத்து ராஜாக்களை பற்றி வர்ணிச்சு அவருடைய எப்படி தான தர்மங்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ ரகுவம்சத்து ராஜாக்கள் ஒரு தடவை கொடுத்தா மீண்டும் கொடுப்பதில்லை அப்படின்னா அது சாதாரணமா பார்த்தா ஒரு தடவை கொடுத்தா ரெண்டாவது வந்தா இல்லையே சொல்லுவாங்க அர்த்தம் கொடுக்கும். ஆனா சொன்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு தடவை கொடுத்தாலே மறுபடியும் கொடுக்கவுடைய விஷயம் இல்லாம சமர்த்தியா கொடுப்பாங்க அர்த்தத்தை சொல்றாரு. காளிதாசனுடையதான விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன் நிறைய பார்த்துட்டு அப்புறம் பகவத் விஷயமா நிறைய சொல்றாரு. ஆனா சுவாமிக்கு அதுல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அவளை திருப்தி இல்ல. அதுக்காக அவர் யாரோ அவருக்கு என்ன சொன்னார்னா, எதுவும் திருநாட்டெல்லாம் கொடுப்பா, கொடுத்தா எப்படி கொடுப்பார்னா, முதல்ல ஒரு தானம் வாங்கிட்டு போனவன் கடைசியில வரிசையில் நிக்கிறவ அத்தனை பேருக்கும் தனக்கு கிடைச்ச தானத்திலிருந்து கொடுத்துட்டு தானம் வீட்டுக்கு எடுத்துட்டு போற கொடுப்பான். அதாவது கொடுப்பதுதான் எதிராளி வாங்கிக் கொள்வோம் போதும் சொல்றோட ஆந்தரையும் கைகாட்டி உயுமாறு எண்ணி உயுமாறுனா உயும் வகை இந்த உயும் ஆறு எண்ணிக்கிறத வச்சு ஆறு ஆறு சமத்துவெல்லாம் சொல்றது ஒரு வழக்கு அதை சொல்லிட்டு இருப்பேன். நான் உயுமாறுங்கிறத நீங்க எனக்காக எப்படி இருக்கணும், உயுமாறு உயும்படி உயும் வண்ணம் உயும் உயிர்ன்ற வழியில நடந்து உயுமாறு எண்ணி மனசால செய்ய வேண்டியது விடுவிட்டு நாட்காலை நீராட வேண்டும், பார்க்கணும் பையத்து பரவநடி பாட வேண்டும், ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்ட வேண்டும், நல்ல உயிர்மாறு எண்ணம் இப்படிலாம் அங்கே செய்யக்கூடாது. அதை நெய்யிடணும் பாடுணும் அமாட்டோம், பையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாம முடியும், செய்யாத செய்யும் தீக்குறையை சேர்க்கவும் இதெல்லாம் விட வேண்டியது, செய்ய வேண்டியவை விட வேண்டியவை இத்தனையும் சொல்லி இது மாதிரி உகந்து நான் உகந்துங்கிற பதிலுக்கு சொல்லிச்சு ரொம்ப அழகா என்ன சொல்றோம்னா, ஏதோ நாம வந்து விதிபூர்வமாக வந்து பிரீத்திபூர்வமாக செய்ய வேண்டும், இதோ நமக்கு டியூட்டி அதை செய்யணும் கொடுக்கணும் ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி செய்யாமல் உகந்து செய்ய வேண்டும் என்பதாக இந்த பாஷல அர்த்தம். இதை ஏற்கனவே விஞ்ஞானம் பண்ண மாதிரி ஒன்னனுக்கும் உட்பொருள் என்று ஆச்சாரிய பரமகான் இருக்கின்ற விஷயத்துல வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா இருதல்வான் ஞானமான இவ்வுபோதியிலே பிறந்து வைத்து பகவதும் செய்யப்பெற்று பாக்கியசாலிகளே அப்படி ஒரு அர்த்தம். இருந்தருமா ஞானம்னா ஒரே இங்கெல்லாம் இருட்டு சம்சார வாழ்க்கை நல்ல ஆனந்தமயமான லோகம் அங்க ஒரே வெளிச்சம் இது சீவை கொண்டும் இருந்தருமா ஞானம் பேர் நம்ம சம்சார பூலோகத்து வாழ்க்கை அல்லது இன்னொரு அர்த்தம் அஜ்ஞானமாகின அந்தகாரம் சூழ்ந்திருக்கும் சமயத்திலும் ஆச்சாரியம் மூலமாக எப்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆச்சாரியனுடைய சிலை பக்தி கொண்ட மகனீயர்களே ஆச்சாரிய பக்தி இருக்கிற வழங்கத்தால அங்க பெருவாழ வையத்து வாழ்வீர்கள்னா கிருஷ்ணபூமியிலே முடித்தார் போனோம் சொன்னா போனோம் அங்க அதனால இங்கேயே கிருஷ்ணார ஹோம் செய்பவர்களே கோஷலார்த்தம் பார்த்தோம். இங்க மாதிரி ஆச்சாரியனை அனுபவிப்பவர்களே நாமும்னா வேறு புகழில்லாத ஆச்சாரியனே பிராப்தியமும் பிராபகமும் என்றிருக்கின்றான். நாமும் தான் நமக்கு மாமாந்திரம் ஆச்சாரம் செய்யணும் நமக்கு எல்லாமே வந்தான். ஆச்சாரியம் திருவடியை புரிச்சனும்னா பெருமாள் நிச்சயமா சுலபமாக ஆச்சாரியம் கை போந்தால் எம்பெருமான் கை போகுவார், ஆச்சாரியம் கருணை இருந்ததுன்னா எம்பெருமான் சீக்கிரமா கருணையை பெறலாம். ஆகினா நாமும் தான் வேறு புகழ் இல்லாத ஆச்சாரியே பிராப்தியமும் பிராபகமும் என்றிருக்கின்ற நாமும் நம் பாவத்தில் செய்யும் கிருஷிகள் முதல் பாட்டிலிருந்தே பார்த்துட்டோம். நோன்புன்னா அந்த உட்பொருள் அங்க சுவாமதேசத்தை சரணாகதியை பார்த்தோம். ஆச்சாரியனாலே பரமபுருஷார்த்தம் என அறிவுறுத்தப்பட்ட பிரபத்தி இருக்க அந்த பிரபத்திக்கு செய்ய வேண்டிய கிருஷிகள்னா கிரியைகள் காரியங்கள் என்ன, ஏன்னா பிரபத்திக்கு முன்னாலே செய்ய வேண்டியதுதான் சொல்லி அப்புறம் பிரபத்தி தான் பன்னெண்டாச்சு உருவாக்கக்கூடாதுன்னு உத்தரகிருத்தியான ஒரு உத்தரகிருத்தியாதிகாரமும் அதிகாரம் சுவாமி ரசித்திரி சார் சாதிக்கிறார் விளைச்சிகள் அதை எப்படி இருக்கணும் சொல்லாரு சொல்லி வரிசை சொன்னா ஸ்ரீவாட்சி ஸ்ரீவாட்சிக்கு பிரவர்த்தித்தரு ஸ்ரீபாட்சிக்கு அதிகாரியா இருந்தா காலக்ஷேபம் பண்ணி அதை நான் அப்பப்ப ஸ்ரீபாட்சி வாசிக்கிறேன். ஆமா அதற்கு யோகியதே இல்லை அறுவை செய்தி கேட்டு பிரவர்த்தித்தரு சரி ஸ்ரீபாட்சிக்கு அதிகாரிகள் சுவாமி எனக்கு நான் சமஸ்கிருதமே வாசிக்கல எங்க ஸ்ரீபாட்சியத்துக்கு போட்டுனா அதான் அந்த திராவிட இருக்கு தமிழ் மறை அதான் வேதம் தமிழ் செய்த மாறன் குருகூர் செலவு பண்ணா தமிழ் வேதம் செய்த மாறன் குருகூர் செலவு பண்ணி சொல்லலாம் தமிழிலே நமக்கு மறை பண்ணி கொடுத்துருக்கல அதை பண்ணிக்கல அதுக்குமே இடையிலே உகந்தங்களுக்கு அமுதுபொழி சாத்துப்பொழி திருவிழர்கள் திருவாலைகள் கைகரியம் செய்தல் அதுவும் பண்ண முடியலையா ஏதாவது பொழுது திருவாளுக்கு என்னென்ன கைகறி எது பண்ணினாலும் திருவாள் திருநிலை கைகறி தான் அதை பண்றது. அப்புறம் துவயானுசந்தானம் ஆச்சாரியன் உபதேசம் இருக்கிற துவயத்தை கடைசி ஜீவன் இருக்கிறவர்கள் துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஏன்னா ஒரு சீவை தொடர்ந்து அதிவாரத்தில் ஒதுக்கி வாழ்ந்தல் இப்படி வரிசை சொல்றார். அப்படி நாமும் நம் பாவிக்கு செய்யும் கிரிசைகளை கேட்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கிறவர்கள் பையத்து என்ற பரமனடி யாரு அவன் அடி பாடணும் பார்க்கிறவர்கள் பையத்து என்ற பரமன்னா யாரு பால் போன்று இனிதானே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் என்னும் கடலிலே கவனம் கொஞ்சம் கூட சிதறாமல் இமயமுடி அனுபவித்தபடி எம்பெருமானுடைய சொரூப உறுப்புகள் உடல் பூதிகளை நிலைநாட்டி தாளம் அனுபவித்து பிறரையும் அறிவிக்க செய்யக்கூடிய பரமான பரம ஆச்சாரியன். பார்ப்பொருள் பயிற்சி விட்ட பரமன்னா அந்த ஆச்சாரியனுக்கு தன் பெருமை. அடிபாடினா ஆச்சாரியுடைய சரணாரவிந்தங்கள் திருவடி பாடம் சொல்வன் பல்கலையோர் தாம் மன்னந்த தாம் மன்னந்த தாமானுகள் சரணாரவிந்தங்களே நாம் பந்திவாக சொல்லுவோம் நாங்களே தாமானுகள் சரணாரவிந்தங்களே நாம் பந்திவாக ஆச்சாரியன் சரணாரவிந்தங்களே பாடம் செய்யுண்ணோம் பாடுணோம்னா தேன் பால் கண்ணல் அமுது எல்லாம் எதுனா ஆச்சாரியன் திருநாமாதான் சொல்றாரு. இனிமே மதுரகிரியெல்லாம் சொல்ல முடியும் ஆச்சாரிய பக்திக்கு சொல்றாரு. தென் குரு நம்பி என்னக்கா அன்னைக்கு அமுதுவரும் என்ன கேட்டார். அவர் சொல்லச்சே நாட்கள் அமுதுவோம் அமுது போடும். அப்படி செய்யுண்ணோம் பாடுணோம்னா அந்த ஆச்சாரியன் தேன் பால் கண்ணல் அமுது மாதிரி சித்திக்கக்கூடியதானா ஆச்சாரியனுடைய குணங்களை அனுபவத்தை விட்டு வேறு மோக்யாந்திரங்களிலே இறங்க மாட்டோம் உணர்த்தோம். இன்னொரு முக்கியமான அர்த்தம் எதுன்னா தேக யாத்திரைக்கு வேண்டிய கவலையை விடுவது. அதுதான் சுவாமதேசத்துக்கு முக்கியமான நெய்யுண்ணோம் பாலுணும்னா நீங்க பாக்கலாம் உடம்பு டாக்டர் பொங்க சொல்லலாம் பாருங்க நெய் சாப்பிடாதீங்களோ கொலஸ்ட்ரால் இல்லை அதை சாப்பிடாதீங்களோ ஜாஸ்தி கண்ணி சாப்பிடுங்க. இங்க எப்படின்னா தேக உடம்பு சரீரத்தை போஷணம் பண்ணிக்கிறதுக்காக நெய் பாலுன்னு சாப்பிடுது. நெய் பால் என்றும் சரீர போஷணத்துக்காக எம்பெருமான் பாஷ்யக்காரர் திருநாட்டுக்கு எழுந்துள்ள போது அங்க அவர் திருவடிக்கீழே ஒரே கவலையோடு இருந்த சிஷ்யாரன் அழைச்சி சொன்னாரான் என்னுடைய வியோகத்தில் தேகத்தியாகம் பண்ணினால் உண்டாகும் ஆள வந்தால் ஸ்ரீபாலமோ என்ன ஒரு சம்பந்தமோ அவருக்கு இல்லை. அதாவது நான் உயிர் போச்சுன்னா உடனே யாராவது பிராணத்தியாகம் பண்ணிட்டா அவருக்கு ஆளவந்தாத்தருடைய சம்பந்தமோ என்னுடைய சம்பந்தமோ இல்லைன்னு நான் சொல்றேன் ஞாபகம் வச்சுருக்கோம் பார்க்கணும் பாருங்க. வேறு உயிர் தியாகப்பட்டேன்னு ஆரம்பிக்கிறாரோ நம்ம நாடுல எல்லாம் ரொம்ப நீச்சோபமான சொன்னா யாராவது ஆசீர்வாதி போனா அவருக்கு எதாவது சொன்னா உடனே உயிர் தியாகம் பண்ணி கிடைக்கிறான் அது விளம்பரத்துக்காக அந்த ஆத்மாத்தமாக ஆச்சாரியனுடைய தானே அந்த பிராரம்பத்தில் சேர்த்து யாராவது உயிர் தியாகம் பண்ணிட்டு போறாளேங்கிறது நம்ம நாள் சொல்றாரு. அப்புறம் சொன்னாரான் இவா உடனே அதை கேட்டு கேட்கிறான் இனி எங்களுக்கு செய்யத்தக்கது எதிர்த்து கேட்ட உடனே அவர் சொல்ற அதற்கு ஒருவர் பிரபந்தனானால் அவரது ஆத்ம யாத்திரை பகவதீதமாகியாலே அதிலே அவனுக்கு அன்பைமின்மை உண்டு என்று இருந்தால் ஆத்மசமர்ப்பணம் பையான் இத்தனை. அதாவது ஒருத்தர் பிரபன்னம் பிரபத்தியம் பண்ணினான்னா உண்மையான நம்பிக்கை பெருமாட்டை இருந்ததுன்னா நம்ம தேவ யாத்திரை ஆத்ம யாத்திரை என்பது என்னன்னு கேட்டா அது வந்து பகவதீனம் நம்ம வெயில் என்று இருக்கணும். அது நம்பலைன்னா அவன் ஆத்மசமர்ப்பணம் பண்ணினாலே அது போய் தேக யாத்திரை கர்மாதீனமாகியாலே அதற்கு கரைய வேண்டாம் கரைத்தானாக நாஸ்திகனாம் இத்தனை. இது பாஷ்யகார திருவாக்கிலிருந்து வந்த விஷயம் பெற. அதனால என்னன்னா தேக யாத்திரையை பற்றி கவலை விடுவதுதான் நெய்யுண்ணோம் பாடணும் சோபதேசத்துல. ஆனால் ஒரு சோக சம்ஸ்கிருதத்துல அதாவது தன்னது நினைச்சது தன்னது இல்லாத பார்த்து எல்லாரும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காளேன்னு சில பேர் சிரிக்கிறான் சம்ஸ்கிருத ஸ்லோகம். அதாவது நம்மளுக்கு நமது எல்லாருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வாழ்க்கை எப்படின்னா அனித்யானி சரீராணி நிச்சயம் நினைச்சா அனித்யம் அழியக்கூடிய அனித்யானி சரீராணி அறிவுனா விடும் நிச்சயம் சாஸ்வதம் நினைச்சிருக்காங்க. அதான் சொல்லலாம் மிருத்யுகோ சரீர போக்தாரம் மிருத்யுகோ சரீர போக்தாரம் யார் யாரா சிரிக்கிறார் ஸ்லோகம் சொல்றாங்க மிருத்யுகோ சரீர போக்தாரம் தனலட்சம் வசுந்தரம் துச்சாரி வரதி சுபதி புத்திராலனாசி மிருத்யு சரீர கோப்தாரம் சரீரத்தை நல்லா லட்சிச்சு வச்சிருந்தாங்க தங்க புத்தகங்களா சாட்டு உடம்பு எல்லாம் நல்லா படப்படணும் வச்சிருந்தானா வளர்த்துட்டு தன கண்ணாடியை பார்த்துட்டு தானே ரசிச்சுட்டு இருக்கானே அவனை பார்த்து மிருத்யு சிரிக்கிறான். ஒரு நாள் என் சொத்து எங்கிட்டு வந்து சேர வேண்டியது இது எப்படிதான் வளர்த்துட்டு இருக்கானே தனலட்சம் வசுந்தரா வசுந்தரான பூமி அவன் நினைக்கிறானா ஓடி ஓடி ஓடி ஓடி இப்படிதான் தேடி தேடி வைக்கிறான சேர்த்து வைக்கிறானே. ஒரு நாளைக்கு மண்ணோடு பண்ண சொன்னான் இருப்பார் பாவிகாலி தப்பணம் எழுதிட்டு போனான் அது புரியுது இல்லை. ஆனா அவன்களுக்கு பணம் தேவைதான் ஆனா அதுதான் அதான் தனலட்சம் வசுந்தரா அப்புறம் அன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றா அதை சதசியமா விசேஷமா சொல்ல முடியாது அவ்வளவா புரிஞ்சுக்கணும் நிச்சாரங்களையும் சதசி சொபத்தி புத்திரனான அதாவது கெட்ட நடத்தை உள்ள பெண்ணு தன்னை பிள்ளையை பார்த்து தன் குழந்தையை பார்த்து தன்னுடைய பார்த்தா தன் குழந்தையு நாரன் மன்றா பார்த்து சிரிக்கிறார். அதனால என்னன்னா என்ன சரீர போஷணம் இருக்க அதெல்லாம் சரீர விஷயத்துக்கு இருக்கிற ஆசையை விடணும்னா, சரீர விஷயத்துக்கு இருக்கிற ஆசையை விடணும்னா என்ன சொன்னார், ரொம்ப அழகா தொடர்புடைய சொல்றாங்க. சரீரத்தை பார்த்து வச்சிருக்கல எப்படி தெரியுமா, மரம் சுவர் மதில் எடுத்து மரணக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஒட்டை மாடம் புரளும் போது அறியமாட்டி அறம் சுவராகி நின்ற அரங்கனற்கணச் செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து புழுக்கவர் கிடக்கின்றீரே. புழுக்கவர் கிடக்கின்றது சரீரம் கிடைக்கல என்ன பிரணம் வைத்துனா. அதான் மகிழ்ச்சி கேட்டால் சிஷ்யத்தை கேட்டால் உள்ள இருக்கிற மாம்சம் வெளியிடும், வெளியில இருக்கிற அந்த தோல் இருக்க ஸ்கின் அது உள்ளே மாற்றி இருந்தா என்ன ஆகும்னா, சிஷ்யன் சொன்னானா சர்வதா தண்டபாதாய காக்கான் கங்காச்ச வாரியே கையில தெளி வச்சு காட்டியதான் வளர்க்கணும் மாம்சத்துக்கு வந்துடும். அது மாதிரி புல் எப்ப புல் கவர் கிடைக்கின்றீரே திருமக்கையில வரவேற்கிறார். எப்படி நான் ஊரீழையை சுவர் வைத்து என் முத்துநாட்டி ஒன்பது வாசல் தாருடைய குரம்பையும் பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்று கவலத்தில் விருக்கலே திரை கொள் மாதன் கடல் கிடந்தாய் நாந்தை தவத்தான் திருவடி அடைந்தேன் நைவிசாரணியத்துள் எந்த. எப்படி இருக்கணும்னா சரீர நெய்யுண்டோம் பாடணும்னா சரீர தோற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்காமல் ஆத்மாவுக்கு வேண்டியதானே என்ன ஒன்னோ லாபங்கள் அதையே சிந்திப்போம். நாட்கால நீராடினா ஏற்கனவே நீராட்டத்துக்கு முதல் பாத்திரத்தை பார்த்தோம். இந்த பெருமாளையோடு சேர்வது பெருமாளையோட சபாக்கத்தில் என்னன்னா பெருமாள் திருமையோடு சேர்வதுன்னு அர்த்தம். பங்கிட்டு எழுதவும் பலருக்கு நான் முடியும்னா வேற ஞான யோகம் பக்தி யோகத்துக்கு தான் வேண்டாம். பக்தி யோகம் ஞான யோகமும் ரொம்ப கஷ்டம், அது கிட்ட போக மாட்டோம். சரணாகதியே உயர்ந்தது என்று மையச்சொழுதோ மறந்துட்டு முடியும். சரணாகதியும் உயர்ந்தது இருக்கும்னா ஏன்னா சுவாமி தேசிகன் அழகான திருஷ்டாந்தம் சொல்றாரு. என்ன சரணாகதினா பால் குடித்து நோயிக்குமா போலே, இந்த மாதிரி திருஷ்டாந்தம் சொல்லி புரிய வச்சிட்டு நம்ம ஆச்சாரியர் சர்வதந்திர சுதந்திரங்கா அது மாதிரி முடியாது. பால் குடித்து நோயிக்குமா போலே, ஏதோ வைத்தியங்களாம் பண்ணி எல்லாம் கஷ்டப்படணும், கஷப்பான மாத்திரை சாப்பிடணும், கஷப்பான கஷாயம் சாப்பிடணும்னா சொல்ல வேண்டாம். உங்க நோய் திரும்ப நான் சொல்றேன் கிடைக்கும், நல்ல பாலை காய்ச்சி சுண்ட காய்ச்சி அதுல குங்குமப்பூ பாதாம் பருப்பு கற்கண்டு எல்லாம் போட்டு சாப்பிட்டா நோய் தீர்ந்து போகணும்னா எவ்வளவு சுலபம், அது மாதிரி சுலபம் எது சரணாகதி. அதுக்காக பால் குடித்து நோய்க்குமா போலே. அதனால மயிற்றோகம் அதற்கு நாம் முடியும்னா ஞான யோகமோ பக்தி யோகமோ அதெல்லாம் வேண்டாம், சரணாகதியே உயர்ந்தது என்று இருப்பதுதான் ரொம்ப. என்ன பக்தி யோகம்லாம் நம்மளால செய்யறது ரொம்ப கட்டம், அதுக்கு நிறைய நிர்பந்தங்கள்லாம் ஜாஸ்தி. திருஷ்டாந்தங்கள்லாம் நிறைய ஏதோ நாட்டு வந்திருக்கிறவங்களா வாங்கி கஷாயம் பண்ணி இன்னி சாப்பிடற மாதிரி. ஆனா இந்த பிரபத்தி எப்படின்னா பால் குடித்து நோய் தெரிவிக்குமா போறீங்களா, செய்யாத செய்யணும்னா பூர்வாச்சாரியர்கள் காட்டிய வழியே பின்பற்றுதல். ஒன்றை பார்த்தோம் வேதம் வல்லார்களை கொண்டு இன்னும் குண்டோர் பெருவான் திருப்பாதம் பணிந்து நலம் வாழ்வான். அது மாதிரி இன்னொன்னு ஆச்சாரியம் இல்லாமல் பெருமாளை அனுபவிக்கிறதுங்கிறது, ஆச்சாரியனை விட்டு பெருமாட்டு போக முடியாது, ஆச்சாரியின் மூலமாகத்தான் மோட்சம் கிடைக்கும் என்று இருக்க வேண்டியதான் நிலவு. அதுக்கு விசேஷமாக குருபெருமலை ஒரு வருத்தாந்தம், மேல்கோட்டையில ஒரு சுவாமி, அதாவது மேல்கோட்டையில பார்த்தோம்னா அங்க பார்க்கலாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரம் இது. பாஷ்யக்காரர் பல வருஷங்கள் எழுந்திருந்த திருநாரங்க செல்வப்பிள்ளை சம்பத்குமாரன் உற்சவர் அந்த ஊரில் இருக்கின்ற பொழுது ஒரு பக்தர் நாள் தோறாம மேற்கோட்டையில அந்த பெருமாள் சந்தையில போய் தாத்திரி பாடுவார். அந்தஜாமானதும் பாடுவார்கள். இவர் பாடினார்னா பெருமாள் விசேஷமாக இவர் பாட்டுக்கு சந்தோஷப்பட்டு ஆடுவார். பெருமாளோடு பேசுவார், பெருமாளோடு பேசுவோம் என்பதனாலே அவருக்கு ஒரு அகந்த உடவே இருந்தது. அது ஒரு அவர் பார்த்துக்கினார்தான் என்ன பண்றாருன்னா பாட்சியக்காரர் இவர் பிரச்சாந்தங்கள்லாம் பாட்சியக்காரர் கேள்விப்பட்டார். ஒரு நாளைக்கு இவர் சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு இருக்கிற பொழுது பாஷ்யக்காரர் சென்னையில் உட்கார்ந்திருந்தவர் அவருடைய தான ஆசிரமத்தை அவர் கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே அவர் ரொம்ப தூரப்பட்டு தான் வரார். என்ன சுவாமி எனக்கு காரியம் இருக்கு, விஷ்ணுவா போகணும், கோவிலுக்கு என்ன வச்சுக்கிறது ஒண்ணுமில்லை, நீ தினம் பெருமாளோட பேசுறேதான், அதனால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இதெல்லாம் தினம் பெருமாளோட பேசிட்டு இருக்கேன், போய் பாடுறேன் எல்லாம் பண்றேன், உங்க பெருமாள் உங்களுக்கு மௌக்கியம் தான் பெருமாள் கூப்பிட்டு வரேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறே உங்களுக்கு பெருமான் மோட்சம் கொடுப்பாரா தெரிஞ்சிருவார். அதுக்கு அவர் பதில் சொன்னாரா பாஷ்யகாரத்த, எனக்கு சந்தேகம் கிடையாது, நான் தினம் போய் பெருமாள்கிட்ட பாடிட்டு இருக்கேன், என்னோட பேசிட்டு இருக்காரு, எனக்கு மோட்சம் கொடுக்காம இருப்பாரு. உமக்கே இந்த சந்தேகம், உமக்கு சந்தேகம் இல்லாம இருக்கலாம், ஆனா அடியே இந்த சந்தேகம் இருக்கு, கொஞ்சம் தெரிஞ்சிருவாங்க. எனக்கு சந்தேகம் தீர்க்க தேவையில போட்டிருக்கு. போனார் போய் பெருமாள்கிட்ட எல்லாம் இவர் பாடினார், ஆடி முடிச்சாச்சு. அப்ப பெருமாள்கிட்ட சொல்றாரு, ராமானுசன் ஒருத்தர் இவர் சொல்றதே ரொம்ப அலட்சியமா, ராமானுசன் ஒருத்தர் வழியில் பார்த்து கேட்க சொன்னார், எனக்கு மோட்சம் தான் அவன் கேட்க சொன்னார்னு பெருமாள் கேட்டார். அதுக்கு பெருமாள் சொன்னாராம், உங்க மோட்சம் கிடையாது, தூக்கி வரி போடு. ஏ சுவாமி, தானே நான் பாடுறேன். ஆமா, நீ பாடுறதுக்கு போதா நான் ஆடிட்டேன், தானிக்கு நீ சரியா போச்சு, மோட்சம் கிடையாது. அடுத்த நாள் மறுபடியும் பாட்சிக்கார அவரை கூப்பிட்டார். முதல் நாள் அந்த என்ன பெருமாள் சொன்னாருங்கிற பதிலே அவர்கிட்ட சொல்லாம அவர் வாய்ப்பு போடும் பார்த்தார். அவர் மறுநாள் அவர் கூப்பிட்ட உடனே அவருக்கு தூக்கி வாரி கொடுத்து மறுபடியும் கூப்பிடறாரு. எவ்வாறு நேற்று பெருமாள் வந்து சொன்னாரு, என்ன சொல்றதுன்னா திறம் போய் பாடுறேன், அவர் ஆடுறாருன்னு பார்த்தேன், அவர் என்ன சொன்னாரோ எனக்கு மோட்சப்படலையான்னுட்டார். ஒரு காரியம் ஒண்ணு, இன்னைக்கு போய் இந்த ராமானுஜத்தை உட்கார்ந்துருக்கான் அவர் எளியவன், அவருக்கு மோட்சம் நான் கேட்குவான். அடுத்த நாள் மறுபடியும் போனேன், பேர் பாடினார், பெருமாள் ஆடினார். முடிஞ்ச உடனே இந்த ராமானுஜத்தை எனக்கு மோட்சம் உண்டாரு கேட்டு சொன்னார். அதுக்கு பெருமாள் சொன்னாரா, அந்த ராமானுஜர் யாரையெல்லாம் என் திருவடியில் கையை காமிக்கிறாரோ, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அனுப்புறாரோ, அத்தனை பேருக்கு மோட்சம் இருக்கே, அவருக்கு மோட்சம் இல்லாம இருக்குமா? அவர் தான் ஆச்சாரியன், அவர் திருவடியை நீ ஆசிரியிச்சாலும் உனக்கும் மோட்சம் உண்டு, உங்க சந்தேகத்துக்கத்தான் பதில் பெற்று வந்தார். அதனாலே என்ன குரு பரம்பரை எழுதி விசேஷமான ஒரு விற்த்தாந்தம், தரந்த விற்த்தாந்தங்கள் தான் குரு பரம்பரை எழுதி வைக்கிறார். அதனால தான் செய்யாத செய்யணும்னா, அதாவது ஆச்சாரியம் முக்கியமே பெருமான இடையவன், நமக்கு எல்லாரும் ஆனா பண்ணிக்கலாம், நமக்கு ஆச்சாரியம் தேவையில்லை, செல்வே செல்வா பெருமை. உங்களுக்கு யாரு ஆச்சாரியம் கேட்டா தெரியாது சார், அதெல்லாம் எனக்கு எல்லாம் நம்பி இல்லைன்னு சொன்னாலும் ஒன்னும் அது உண்மையும் அது சரியா வராது. அதனால எதுவா இருந்தாலும் நமக்கு எல்லாம் தெரியும் இருக்க முடியாது. ஆச்சாரியமுக்கே நமக்கு தெரிஞ்சாலும் அது சரிப்படுத்துற ஒரு ஆச்சாரியம் தான். ஆச்சாரியம் அனுப்புறம் இருந்தால் தான் மோட்சம் கிடைக்கும், அதான் செய்யாதது செய்யும். தீக்குறளை செல்வதும்னா பிரயோஜனத்தை எதிர்பாராமல் கர்மாக்களை செய்வது. கர்மண்யவாதிகாரத்தே மாபரேஷ் கதாச்சாரம்னா கீதாச்சாரியன், காரியம் செய்யத்தையே பலனை எதிர்பார்த்து, அதாவது உண்டு உலகத்தில் உண்டு காமியமான சில காரியங்கள் பண்றது, காரணமான பலனை எதிர்பார்த்து சில காரியங்கள் பண்றது, சில இதெல்லாம் நமக்கு சங்கல்பம் பண்ணிட்டு நாராயண பாராயணம் பண்றா, இல்ல ஹோமம் பண்றா, யாகம் பண்றா, அது சமாச்சாரம் வேற சொல்றது. நிச்சயத்தை கர்மாக்கள் செய்கின்ற பொழுது இந்த கர்மாவும் செய்தாலே அது பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம செய்யணும். பெருமாளுக்கே அச்சல் பண்றோம், இந்த பெருமாளுக்கு எல்லாம் பண்றோம்னா இது வேறு ஏதோ ஒரு பிசினஸ் பாதி பிரிஞ்சு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து பண்ணாதே அவருக்கு தெரியும் அப்படின்னு இருக்கணும். அப்படின்னா பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம கர்மாக்கள் செய்யறது. சந்தோஷத்திற்காக அவனே செய்கிறான், அவனே செய்வித்தான், செய்து கொண்டான். அதனால எல்லாம் அவங்க சங்கல்பத்தினாலே அதான் அதை விசேஷமாக அதை நினைச்சுக்கணும். பிரயோஜனத்தை எதிர்பாராமல் கர்மாக்களை செய்வது அது ஒண்ணு. ரெண்டாவது தீக்குறளை செல்வதற்கு பாகவத உபசாரம் இல்லாமல் காரியங்கள் கொள்ளணும். பெருமாளுடைய பாகவதர்கள் உயர்ந்தவர்கள் என்ன அத்தான் விட்டுபுராணத்தை சொல்லிச்சு, ஆராதனாம் சர்வேஷம் பிட்டோர் ஆராதனம் பரம் தஸ்மாதரம் போக்தம் ததீய ஆராதனம் பரம், ஆராதனாம் சர்வேஷம் பிட்டோஹோ ஆராதனம் பரம். மற்ற எல்லா தேவர்களுக்கும் செய்யக்கூடிய ஆராதனத்தை விட விஷ்ணுவுக்கு செய்யக்கூடிய ஆராதனம் விசேஷம். ஏன்னா எல்லா தேவர்களுக்கும் மேல உயர்ந்தவர் சுப்ரீம் தான். ஆராதனானாம் சர்வேஷம் விஷ்ணோகம் ஆராதனம் பரம், அந்த விஷ்ணுவுக்கு செய்யக்கூடிய ஆராதனத்தோட உச்சரிந்து ஒன்று இருக்கின்றார் உத்தராதத்தின் தோகத்துல. தற்பாது பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம், ததியர்கள்னா எம்பெருமானை உள்ள கோயிலை வைத்து அனைவரதும் நினைத்து பூஜித்து வழிபட்டு வணங்கி இருப்பவர்கள் அர்த்தம். இது தடியாராதன புரியாம சதியர்கள் சொன்னால் எந்தமானே உடல் கோயிலில் பூஜிப்பவர்கள் அவர்களை ஆராதித்தது. ஆராதனாம் பல்வேறு விஷ்ணோ ஆராதனம் புறம் தஸ்மாது பரதரம் புரோக்தம் ததி ஆராதனம் புறம். அத நடைமுறையிலே காட்டியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, அவ வந்து பாகவத ஆராதனமே சிறந்தது இருக்கார் பெருமானவன். அவர் சொல்றார், சீரக யாத்திரை கிளம்பின தங்கதான் ஜெயிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை. ஏன்னா தேர்தல் திருமாது வாழ்வாட்டமில் வனமாறினார் வனை வாழ்த்தி மாறுபோல் சிந்தையராய் ஆட்டமே அளந்தழைத்து அயர்வையிலும் மையடியார்கள் தம் வீட்டம் கண்டிடக் கூடுமே அது காணும் கண்பையாவதே. ஏற்றலும் திரும்ப தேனினை இந்த பாட்டு பார்த்தா முதல் பாதி ரங்கநாதன் விஷயம், அடுத்த பாதி அடியார்கள் விஷயம். கேட்டலும் திரள் தேனினை தென் அரங்கனை திருமாது வாழ் வாட்டமில் வரமாறை மாறுவனை இவனை ரங்கநாதன் விஷயம். அவனை வாழ்த்தி மாறுபோல் சிந்தையரா மாறுனா மைய ஆசை மாறுபோல் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்து அழைத்து அயர்வு எய்தும் பெயர்களார்களிடம் ஈட்டம் கண்டிடக் கூடுமே அது காணும் கண்பயனாவது என்ன. அந்த அடியார்கள் கண்ணால் பார்க்கவே கண்படை தவையன். அதனால பெருமாளோட பாகவதத்தவர்கள் விசேகமானவர்கள். ஏன்னா அவதான் பெருமாள் ஆராதனத்தால பெருமாள் சந்தோஷப்பட்டாலும் பெருமாளையோட பாகவத ஆராதனம் திருவாரூர் சந்தோஷப்படுறான். இன்னைக்கு பார்க்கலாம் சுவாமி தேசிகன் கருட நகன் என்றுதானே ஒரு சொந்தம் பண்றார். கருவனை பற்றி இந்த ஸ்தோத்திரம் தண்டகம் கடைசியில் முடிக்கே நமக்கு பலருக்கு எப்படி சொல்லியிருக்கிறோம், இந்த கருவன் கருட தண்டகத்தை சேவித்தால் கருவன் சந்தோஷப்படுவார், கருடன் சந்தோஷத்துக்கு நாம் ஆளாகலாம் சொல்லணும். ஆனா என்ன சொல்றார், கருடன் கிட்ட தோஷாய கீதோ கருட தண்டக. இந்த கருடனை நாம சோத்திரம்னா கருடனை தன் துவஜத்திலே கொடியில வச்சுட்டு இருக்கானே அந்த பெருமா சந்தோஷப்படுறான். கருடன் துவஜ தோஷாய கீதோ கருட தண்டக. அதனால பெருமாள் எப்ப சந்தோஷப்படுறாருனா தன்னுடைய பக்தர்கள் தன்னுடைய அடியார்களை யாராவது ஆராதித்தா அப்புறம் சந்தோஷப்படுறான். அதனாலதான் தீக்குறவை கண்டுபோதெல்லாம் பிரயோஜனத்தை எதிர்பாராமல் கர்மாக்கள் செய்யறது. இரண்டாவது பாகவத உபச்சாரப்படாம காரியங்கள் பண்ணணும். இந்த பாகவதற்கு உபச்சாரம் பண்ணலைன்னா பரவாயில்ல, பாகவத அபச்சாரப்படக்கூடாது. அப்படி ஆராதனம் தருவதற்கான விஷ்ணோ ஆராதனம் பரம் தற்பாத்து பரதன போக்கம் ததீய ஆராதனம் பரம் என்று பாகவத ஆராதனம் செய்வது பாகவத அபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறது. உயிர்வாறு எங்கே உகந்ததுன்னா அதாவது நம்ம உயிர்வதற்கு வழி உயிர்க்குரிய வழி எதுன்னு கேட்டா ஆறு ஒரு வழி தான். இந்த வழி என்னன்னு கேட்டா ஆச்சாரிய அனுப்புவதற்கினாலே சரணாகியே சிறந்த உபாயம், சரணாகிதி பண்ணினால் ஆச்சாரிய அனுப்புற விசேஷத்தினாலே எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுப்பார் என்பதை எண்ணி அது உகந்து ஏதோ சொன்னா சுவாமி நீங்க சரணாகி பண்ணிட்டாச்சான்னு கேட்டார் சார். நீ இல்ல சரி போஸ்ட்போன் பண்ணாதீங்களோ ஆச்சாரிய போய் பறந்து வாங்க ஒரு சொன்னார் ரெண்டு சொன்னார். அவர் ரொம்ப சொல்லிட்டே இருக்கார் சார், இங்க பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து ஒருத்தர் வந்தா ரொம்ப நாளைக்கு வராம சொல்லிட்டே இருக்கார், அவர் சொல்றதுக்காக நான் வந்து பண்ணிட்டேன்னு அப்படி ஏதோ அது கடனே பண்ண மாதிரி இல்லாமல் உகந்து சரணாகதியே சிறந்த உபாயம், ஆச்சாரிய உபகரித்தால்தான் சரணாகதி இருந்தால்தான் மோட்சம் கிடைக்கும் என்பதான அந்த எண்ணத்தை மனதில் வைத்து உகந்து அதை செய்யணும். அதுல பாசுராமத்தை சொன்ன மாதிரி செய்ய வேண்டியது விட வேண்டியது என்று சொல்லிட்டு கிருத்தியா கிருத்திய விவேகம் செய்கிறாள் முதல்ல பார்த்தோம். அதுக்கு அவதாரிக்கிய கிருத்திய அகிருத்திய அதனால எதிர்ந்து செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டியதெல்லாம் உகந்து செய்ய வேண்டும் என்றும் விட வேண்டியதை விட்டுவிட வேண்டும் என்றும் ரெண்டும் எப்படி பாசுராமத்தை சொன்ன மாதிரி சுவாமதேசத்திலே உகந்து என்ற பதம் எல்லாத்துக்கும் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களுக்கு சேர்ந்து வரும். முக்கியமான சரணாகிதி என்பதால் நமக்கு நோன்பு என்பது சரணாகிதி. அந்த சரணாகிதி ஆச்சாரியின் மூலமாக செய்ய வேண்டும். அந்த ஆச்சாரிய அனுப்புகிறதுனால மோட்சம் கிடைக்கும். இதையெல்லாம் மனதை நினைத்து உகந்து செய்ய வேண்டும் என்பதான விசேஷமான உட்பொருளோடு இதை நாம முடிச்சுனோம்னா அடுத்த மோசத்தை அடுத்த உபன்யாசத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி இதுகாரம் எங்கெல்லாம் சிரமம் பண்ணியவர்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் மங்களங்களையும் ஆயிரம் ஐஸ்வர்யங்களும் சிறந்த சேத்தியம் ஆண்டாலும் அந்த அரங்கனம் அவிழ வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமா முடிக்கிறோம். சதவணி நீலாச்சாரோத்தரவிசந்தோதாத்மஜானாஸ்வாதேவமயாத்மம்சாஸ்திரம்கிராஜினாஸ்வாதாய மகாநாதாய மங்களம் சுவத்தி பிரஜாபிய பரிபாலயன்சாஜேமேஷுபம் மத்து நித்தியம் லோகாஸ்தவா சுகினோபவந்து ஆண்டாள் திருவடிகளே சரணம்.